ஏடாகூடாசை நம் ஜீவன் தந்தது, போடா போடா எல்லாம் ஒரு சொட்டில் வந்தது. சோடா மூடி போல நீ மூடி வச்சாலும் யூடாய் வந்தோமே, ஒரு கூடாய் போவோமே. வந்தோமே, ஒரு கூடாய் போவோமே.